சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும், வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும், வாசல் ஒன்றிருக்கும், கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி, கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. மரிசா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை